¡Pásale! ஹேய் பொம்பளை எல்லாம் பத்தி பெட்டி ஆம்பளை எல்லாம் பத்தி குச்சி ஒரசின பத்தி எரியுமடி நான் ஒரசி பார்க்கவா கிட்டவாடே உன்னை மொத்தமா நான் கவுக்க போறேன் போறேன் பொம்பளை எல்லாம் பத்தி பெட்டி ஆம்பளை எல்லாம் பத்தி குச்சி ஒரசின பத்தி எரியுமடி நான் ஒரசி பார்க்கவா கிட்டபாடி வரவே மாட்டேன் அப்படியே வந்துட்ட அசர மாட்டேனே போதும்னு சொல்லுறவ பொம்பளை இல்ல போதும்னு சொல்லுறவ பொம்பளை இல்ல அப்போ வேணாம்னு விலகினாலும் ஆம்பளை இல்ல பத்தி ஆம்பளை எல்லாம் பத்தி குச்சி ஒரசின பத்தி எரியுமடி நான் ஒரசை பார்க்கவா கிட்டபாடி தொட்டுக்கிட சொன்னா கட்டுக்கிட வருவேன் கட்டுக்கிட சொன்னா உந்தன் காலில் கிடப்ப பொம்பளை எல்லாம் பத்தி பெட்டி ஆம்பளை எல்லாம் பத்தி குச்சி ஒரசின பத்தி எரியுமடி நான் ஒரசி பார்க்கவா கிட்டபாடி மனச தூண்டி விட்டு புட்டு என்ன மல்லக்கதா படுத்துக்க சொல்லுறியே ஒன்னை மொத்தமா நான் கவுக்க போறேன் போறேன் ஐலா ஐலா ஐலா ஐலா ஓய்லா ஓய்லா ஓய்லா ஓய்லா ஐலா ஐலா ஐலா ஐலா ஐலா ஐலா ஐலா